அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஞான சாதன நிரூபணத்திலே அன்னஸ்துதியாகிற அனுவாகத்தை பார்த்தோம். அதுக்கு அதிலேயே சவாயேஷ புருஷ பஞ்சதா பஞ்சாத்மாயேன சர்வமிதம் ப்ரோதம் பிருத்வீசாந்தரிக்ஷஞ்ச தௌச்ச திசஸ்ச அவாந்தர திசாச்ச சவை சர்வம் இதம் ஜகத் சசபூதகும்ச பவ்யம் ஜிஜ்ஞாஸ க்ளுப்தருதஜார இஷ்டா ஸ்ரத்தா சத்யோ மஹஸ்வான் தபசோ வரிஷ்டா ஜ்ஞாத்வா தமேவம் மனசா ஹ்ருதா ச பூயோ ந மிருத்யும் உபயாஹி வித்வான் தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாமதிரிக்தமாஹு. அடுத்த பஞ்சாதி. இதுல எந்த ஒரு புருஷனாலே பிருத்திவி அந்தரிக்ஷம் வானுலகம் திசைகள் அவாந்தர திசைகள், அதாவது ஒரு திசைக்கும் இன்னொரு திசைக்கும் இடையிலே இருப்பது, இப்போ கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கிறது தென்கிழக்கு, அதே மாதிரி மற்ற திசைகளும் செய்ய வேண்டியது, ஆகிய இவை எல்லாவற்றையும் வியாபிக்கப்பட்டுள்ளவனோ அவன் ஐந்து ஐந்து ஐந்து கூறாக தன்னை ஆக்கிக் கொண்டிருக்கிறான். அதாவது தன்னையே காலரூபமாகவும் தன்னையே பஞ்ச பிரகார விசிஷ்டனாக, அதாவது பரமென்று ஸ்ரீவைகுண்டத்திலேயும் வியூகமென்று வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தனாகவும் விபவத்திலே ராம கிருஷ்ணாதித்ய அவதாரங்களாகவும் அந்தர்யாமியாக ஒவ்வொருவருடைய ஹிருதய கமலத்திலும் அர்ச்சையாக திவ்ய தேசங்களிலும் மற்றும் பெரியவர்களால் அபிமானிக்கப்பட்ட ஸ்தலங்களிலும் எம்பெருமான் பஞ்ச பிரகாரனாக ஐந்து நிலையிலே சேவை சாதிக்கிறான். அது மட்டுமில்ல, வாந்தம்பாயுதகும் சர்வம்னு முதல்லயே நாம சீக்ஷாவல்லியில அத்தி அற்புதமான அர்த்தங்களை பார்த்தோம். இந்த பிராமணாளான நமக்கு ஐயங்கார்னு ஒரு திருநாமம் உண்டு. இந்த ஐயங்காருங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, ஐ அங்கங்களிலே ஐ ஐ அங்கா ஆர் ஆர்னு அர்த்தம். அப்போ ஐந்து ஐந்து அங்கங்களிலே ஐந்து ஐந்தான அங்கங்களிலே காற்புடையவராக நாம் இருப்பதனாலே நமக்கு ஐயங்கார்னு பேரு. இதுல அர்த்த பஞ்சகமான பரமாத்மா யாரு, ஜீவாத்மா யாரு, இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான சம்பந்தம் தெரிஞ்சா அவன் சேஷி அடியேன் சேஷபூதங்கிறதான ஞானம் வந்ததுன்னா அவனை அடைவதற்கான உபாயத்தை தேட ஆரம்பிப்போம். அதனால பரமாத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம் உபாய ஸ்வரூபம். அதுக்கப்புறம் இந்த உபாயம் இதுவரையும் நாம் ஏன் அனுஷ்டிக்கவில்லை, எத்தனையோ ஜென்மங்களில் பிறந்திருக்கோமே அதை அனுஷ்டிக்க முடியாததா நம்ம கர்மா நம்ம பாபமானது நம்ம தடை பண்ணித்து அந்த பிராப்தி விரோதியினுடைய சொரூபத்தையும், அப்படி அவன் திருவடியை நாம் உபாயானுஷ்டானத்தினாலே சரணாகதியினாலே பற்றினோமேயானால் நமக்கு கிடைப்பதான புருஷார்த்தம் ஒரு நன்மை பலம் அதனுடைய புருஷார்த்த சுரூபம்னு சொல்லுவார். இப்படி பரமாத்ம சுரூபம் ஜீவாத்ம சுரூபம் உபாய சுரூபம் பிராப்தி விரோதி சுரூபம் அப்புறம் புருஷார்த்த சுரூபங்கிறதான அஞ்சு. இதைத்தான் சுவாமி தேசிகன் ரகசிய திரையசாரத்திலே அர்த்த பஞ்சகாதிகாரத்தில ரொம்ப விசதமா சாதிக்கிறார். அதுக்கப்புறம் திருவாய்மொழிக்கு தனியன் பண்ண வந்த ஸ்ரீ பராசர பட்டரும் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கிய ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோ யாழினிசை வேதத்து இயல்னு சொன்னார். இப்படி இந்த ஐந்து கூறாக அவன் இருப்பதாக சொன்னோம். இதுல பிராமணாளான நாம பஞ்சமகா யஜ்ஞாதிகளாக, அப்புறம் இத சொல்ல வரும்போது ஆழ்வாரும் முத்தி நான் மறையை வகை வேள்வியர் தொழில் அந்தனர் ரொம்பம் தன்மையின்னு அந்த நேத்திக்கு பார்த்தோமே அந்த மாதிரி மூன்று அக்னிகள், அப்புறம் ரிக் யஜுர் சாம அதர்வணம்ங்கிறதான நான்கு வேதங்கள், பஞ்சமகா யஜ்யமான ஐவகை வேள்வி, அதுக்கப்புறம் அத்தியனம் அத்தியாயனம் தானம் பிரகிருஹீதம் யஜனம் யாஜனம்ங்கிறதான இந்த ஆறு வகை பிராமணாளுக்குள்ள தொழில், அதாவதுதான் அறுவகை அந்தனர் வணங்கும் தன்மையினர். அதுக்கப்புறம் எம்பெருமான் பஞ்சபூதமா இருக்கான். பஞ்சபூதமா எப்படி இருக்கான்னா, இப்போ பிருத்திவி ஜலம், அப்புறம் அக்னி, அதுக்கப்புறம் வாயு, ஆகாசம்னு இந்த பஞ்சபூதங்களாக அவனே இருக்கான். அவன் சரீரத்திலே தரிச்சின்றிருப்பது எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் பஞ்ச ஆயுதங்களே முக்கியமா சொல்ற, அது பாஞ்சஜன்யம்ங்கிறதான சங்கு, அதுக்கப்புறம் சுதர்சனங்கிறதான சக்கரம், அதுக்கப்புறம் கதைங்கிறதான பௌமோதகிங்கிறதான அவனுடைய கதை, நந்தகம்ங்கிறதான அவனுடைய கட்கம் அல்லது வாள், சாரங்கம் என்பதான தனுசு அல்லது வில். இந்த பஞ்ச ஆயுதங்களையும் எம்பெருமான் தரித்து கொண்டிருக்கிறான். அதனாலே எந்த புருஷனால் பிருத்திவி அந்தரிக்ஷம் வானுலகம் திசைகள் அவாந்தர திசைகள் ஆகிய இவையெல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அவன் ஐந்து கூறாக தன்னை ஆக்கிக் கொண்டிருக்கிறான்ங்கிறத இங்கே வேதம் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றது. அவன்தான் நிகழ்காலம், இந்த உலகம் அனைத்துக்கும் அவனே இறந்த காலமும் எதிர்காலமுமாக இருக்கிறான். இப்படி காலரூபத்தினை இருப்பதனாலும் அந்த காலமும் ஐந்து விபாகங்களுக்கு உட்பட்டதுன்னு நம்ம விரிவா சொல்லிருக்கா. இப்போ பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னு சொல்றோம், அது பஞ்ச அங்கங்கள் அதிலே இருப்பதனாலே அதை பஞ்சாங்கம்னு சொல்றோம். அந்த பஞ்சாங்கங்கிறது என்ன, இன்னைக்கு என்ன கிழமை என்ன வாரம், அது வாரம்னு சொல்லுவா கிழமைய, இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு அஷ்டமியா இன்னைக்கு சதுர்த்தியா இன்னைக்கு பஞ்சமியா இன்னும் பாக்குறோமே அந்த திதி, இன்னைக்கு அஸ்வினியா பரணியா கிருத்திகையான்னு பாக்குறோமே அந்த நட்சத்திரம், அப்புறம் யோகம்னு ஒண்ணு கரணம்னு ஒண்ணு. இந்த யோகமும் கரணமும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது அவ்வளவு துல்லியமா நம்மளால கணக்கிட முடியாது, பாமரவரால நம்மளால. அதுக்காக நாம என்ன பண்றோம், ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணு கரண அப்படின்னு நாம சங்கல்பத்துல சங்கல்பிச்சு நோக்கிறோம். அப்போ இன்ன யோகம் இன்ன கரணம்னு நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாதனால அத எல்லா யோகமும் விஷ்ணுதான், எல்லா கரணமும் விஷ்ணுவே, அதனால விஷ்ணு யோக விஷ்ணுகரண அப்படின்னு அத சொல்லிடுறோம். அதுக்கு மேலே இந்த நிகழ்காலமாகவும் இறந்த காலமாகவும் எதிர்காலமாகவும் இருக்கிற அந்த எம்பெருமான் அவனை இந்த வேத வேதாந்தங்களை கொண்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நாம தெரிஞ்சுண்டோம்னா அப்ப பிரம்மத்தை பற்றியதான அறிவு நமக்கு ஏற்படும். இங்கனம் பிரம்மத்தை அறிந்தவன் சர்வ ஆத்மபாவத்தை உடையவனாக சிறந்தவனாக விளங்குவான். அவனுக்கு ஞானமாகிற செல்வம் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கும். அப்போ அவனுடைய ஸ்ரத்த, அவனுடைய சத்தியம் இதிலே மிக ஊன்றி திளைத்தவனாக விளங்குவான். அவன் எப்பொழுதும் ஸ்வயம் பிரகாசம் உடையவனாக விளங்குவான். சிறந்த தவத்தாரே, அந்த பரமபுருஷனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அனவரதமும் தன் மனசாலும், அதாவது ஹிருதயத்தாலும் நாம் உணர்ந்து கொண்ட பிற்பாடு மறுபடி அந்த ஞானியானவன் திரும்ப பிறக்க மாட்டான் அல்லது சாவையடைய மாட்டான். நீங்க சொல்றது சாவுன்னா எப்படியும் பிறந்தவன் செத்துதான் ஆகணும். அதனால இப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கிற சாவை சொல்லல, இனிமே இன்னொருதரம் பிறந்து அவன் சாவை அடைய மாட்டான். ஆகையினாலே தவங்களுக்கெல்லாம் சிறந்தது, எல்லா தவங்களை காட்டிலும் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த நியாச வித்தியை சொல்லியிருக்கு. இந்த நியாசம்ங்கிறது பரநியாசம்னு சொல்றோம். இந்த நியாசம்னா பற்றை விட்ட சந்நியாசிக்கும் நியாசின்னு சொல்லுவா, சந்நியாசின்னு அதனால தானே சொல்றோம். அதனால இங்கே கேவல சந்நியாசத்தை சொல்லல, இங்கே பெரிய நல்ல உத்தமமான பரநியாசத்தை தான் இந்த நாராயண உபனிஷத்தானது சொல்றதுன்னு நம்ம பெரியவாருடைய ஒரு உறுதியான நிலைப்பாடு. சுசுரண்வோ விபூரசி பிராணே த்வமசி சந்தாதா பிரம்மன் த்வமசி விஸ்வத்ருது தேஜோதாஸ்த்வமஸ் அக்னிரசி வச்சோதாஸ்த்வமசி சூர்யஸ்ய திம்னோதாஸ்த்வமசி சந்திரமச உபயாமக்ரிஹீதோசி பிரம்மணே த்வாமஹச. அதாவது ஜிஜ்ஞாசம் ஜிஜ்ஞாசம்னு சொல்றமோ, ஜிஜ்ஞாசையா வேதாந்த விசாரேண சர்வ ஆத்மகா இது இச்சுதா பவதீன். இப்போ வசுரண்போ விபூரசீன்னு வசூனஹா சர்வேஷாம் தனரூபஸ்ய தத்வஜானஸ்ய ரண்வஹா ரணிதா அஸ்மத் அனுகிரகார்த்தம் உபதேஷ்டா அசி அதவா ரணயிதா கமயிதா அசின்னு. அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணா நம்ம பெரியவா, அப்போ ஓங்காரத்தை எவன் ஜபித்து கொண்டு அந்த பிரபந்தனானவன் பரமாத்மாவை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம பெரியவாள்னா திருவஷ்டாட்சர ஜபத்தை எப்பெல்லாம் நாம சந்தியாவனம் பண்றோமோ, காயத்ரி மந்திரத்தை எவ்வளவு தடவை பண்றோமோ, 28 தடவை பண்ணா 28 தடவை அஷ்டாட்சரமும், 108 தடவை பண்ணா 108 தடவை அஷ்டாட்சரத்தையும் ஜெபிக்கும்படியாக நமக்கு ஒரு கிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. அதனால இந்த பிரபன்னனானவன் அதாவது எம்பெருமானிடத்திலே தன்னுடைய ஆத்மாவை ஆச்சாரிய முகேன சமர்ப்பித்தவன் அந்த ஓங்காரத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அதனாலதான் இப்போ அத்திரை துவய அர்த்த அனுசந்தானேன அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வனர் சரணாகதி கத்தியத்தில் பாஷ்யக்காரரும் அங்கேயும் அந்த எம்பெருமானுடைய தான் நாம மனசாலே எப்போதும் தியானிச்சுட்டு இருப்போம். இந்த எம்பெருமானுடைய தியானம் இருக்கே, இந்த ஓங்காரத்தினுடைய ஜபம் இருக்கே, அதுதான் சிறந்தது. உபனிஷத்தும் அதுதான், தேவ ரகசியமும் அதுதான்னு சொல்லியிருக்கு. அதனாலே எவன் இவ்வாறு தெரிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மத்திற்கு உண்டான மகிமையடைகிறான்னா, அவன் பிரம்மமாக ஆகிறான்னு அர்த்தம் இல்ல, பரம் சாமியம் உபயித்தின்னு அந்த எம்பெருமானுக்கு சமமாக ஆகிறான். இப்போ சமமாக ஆகிறானா இல்ல அவன் பிரம்மமாவே ஆகிறானான்னு சொல்ல முடியாத, அங்க சில பேர் குழம்பிகிட்டு இருக்கா. அவ அந்த பிரம்மமாவே ஆகிறான்னு சொன்னா இப்ப இத்தனை பேர் கஷ்டத்துக்கும் அந்த பிரம்மன் தானே எதுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கான கேள்வியெல்லாம் நிறைய வரும். அப்படி இல்லாத இவன் பிரம்மாத்மகனாக, அதாவது பிரம்மத்தினுடைய சரீரமாக இவனாகிறான். இப்போ நாராயணாச்சாரியும் சுவாமி எழுந்திருக்காருன்னு வச்சுக்கோம். நாராயண சுவாமி ஏழா அப்படின்னு கூப்பிடுறோம், அவர் எழுந்து வரார். அப்போ அந்த நாராயணாச்சாரியுடைய சரீரம் வர்றதா இல்ல ஆத்மா வர்றதா? அந்த ஆத்மாவோட சேர்ந்த சரீரம் வருது. அவருக்கே பிராணம் எடுத்து ஆத்மா அந்த சரீரத்தை விட்டுடுத்துன்னா நாராயணாச்சாரிய ஏந்திரும் ஏந்திரும்னா எழுந்து போறாரா? இல்லையே. அதனாலே இந்த ஆத்மாவோடு இயங்க சரீரத்துக்குத்தான் வேறு. அப்போ ஆத்மாவோடு சேர்ந்ததான இந்த சரீரமானது எம்பெருமான் சரீரியா இருக்கான், நாம சரீரமா இருப்போம். அப்போ எம்பெருமான் ஆகிய சரீரிக்கு நாம் சரீரமாக இருப்போம். அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் எல்லாவற்றையும் அறிபவன், எல்லாமும் அவனே. விஸ்வம் ஜகம், அந்த விஸ்வங்கிறதான உலகம் இருக்கே அதெல்லாம் அவனே. முதல்ல அந்த பார்த்தோம், அகம் பகுஷ்யாம் பிரஜாயேதி, நான் எல்லா பொருளாகவும் உருமாறுகிறேன்னு ததனு பிரவிஷ, அதுக்குள்ள அங்கரியாமியா அவனே பிரவேசிச்சான்னு ஏற்கனவே ஆனந்தவல்லியில பார்த்தோமே. அந்த மாதிரி இந்த பரம்பொருளை கூப்பிடுறார், சம்போதனம் பண்றார். ஹே பரம்பொருளே, ஞான செல்வத்தை அளிப்பது பகவான் தான், நீயே. எல்லா வடிவங்களும் விளங்குவதும் நீயே. சூத்திர ஆத்மாவிலே, அதாவது எல்லா ஜீவர்களையும் ஒரு கூட்டுவிப்பதும் நீயே. ஏன்னா சமஸ்த சேத்தனா சேத்தனங்களும் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு. அப்படிப்பட்ட சமஸ்த சேத்தனா சேத்தனங்களான சரீரத்துக்கு அவன் ஆத்மாவாக சரீரியாக இருக்கிறான். அதனால் இந்த உலகம் முழுசும் வியாபிச்சிருக்கான். கரந்தசில் இடம் தரும் இடந்திகள் பொருள் தரும்னு ஆழ்வார் அத்தியற்புதமாக நமக்கு விளக்கினார். அவனே முழுமையான பிரகாசத்தை தருபவன், அவனே அந்த எம்பெருமானே அக்னியாயிருக்கிறான். அந்த எம்பெருமானே சூரியனாக இருந்து கொண்டு வெளிச்சத்தை கொடுக்கிறான். அந்த யாகத்திலே ஹோமரசமாக உபயாம பாத்திரத்திலே எடுக்கப்படுகிறதே, அப்படி எடுக்கப்படுவதும் ஹே எம்பெருமானே சாக்ஷாத் நீயே. இந்த ஒளி வீசுகின்ற பிரம்மமாகிய நீ என்னிடத்தில் பிரகாசிப்பதற்காக எனக்கு அந்தர்யாமியாக நீ இருப்பதினாலே உன்னை நான் எப்பொழுதும் அர்த்திக்கிறேன், ஆராதிக்கிறேன், போற்றுகிறேன் சொன்னான். இதுல விபூஹு விவித ரூபேண உற்பன்னஹா அதவா சங்கல்பமாத்திரேன விவிதஸ்ய ஜகதா பாவைதாசின்னு சொன்னா. விபூஹுங்கிறதுக்கு விஸ்வதிருக்கு, சர்வ ஜகத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கானே. சர்வ ஜகத் வியாபி அந்தர்பகித்ததத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதான்னு சொல்லலையோ. அதுவா விஸ்வசுக் சர்வத்ர அவஸ்திதா ஸ்ரஷ்டா அதுவா விஸ்வஞ்ச ஸ்ரஷ்டாச்ச. உலகமும் அவனே, அந்த உலகை படைத்தவனும் அவனே, அந்த உலகமாக இருப்பவனும் அவனே அப்படின்னு. அதுல முன்னால பார்த்தமே பஞ்சதா பஞ்சாத்மா, அவனை அடைவதற்கு என்ன பண்ணணும், நாம முதல்ல வைஷ்ணவனாகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவனிடத்திலே பரண்யாசங்கிறதான பிரபத்திய பண்ணணும். இந்த ரெண்டுமே பாந்தம் வா இதகும் சர்வம்னு சொல்லிட்டு முன்னால, இங்க பஞ்சதா பஞ்சாத்மான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த ரெண்டுமே ஐந்து ஐந்து இதையுடையதுதான். இப்ப ஆச்சாரியாள்கிட்ட நமக்கு யஜ்ஞோபியான உடனே போய் பஞ்சசம்ஸ்காரம் அல்ல சமாஷ்ணமும் பண்ணிக்கிறோம். பஞ்சசம்ஸ்காரம்னே அதுக்கு பேரு. ஐந்து விதமான சம்ஸ்காரங்களை ஆச்சாரியால் நமக்கு பண்ணி வைக்கிறதுனாலே அதுக்கு பஞ்சசம்ஸ்காரமும் பேரு. முதல்ல அந்த ஹோமத்துல இது பண்ணதான சுதர்சன பாஞ்சுஜன்யங்களை வலது இடது தோள்களிலே பொறிப்பார்கள். அதுதான் எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்றதுக்கு அப்பதான் தகுதியுடையவராகும். தீயிற் பொறிகின்ற செஞ்சுடராடி திகழ்ந்திரு சக்கரத்து கோயிற் பொறியாலே ஒட்டுண்டு நின்று குடிமுடியாட் செய்கின்றோம்னு பெரியாழ்வாரும் தன்னுடையதான திருப்பொல்லாண்டது முதல்லயே சொன்னாரே. அந்த மாதிரி நமக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற யோகிதை எப்ப வருதுன்னா அந்த பஞ்சசம்ஸ்காரமான அத பன்னிரண்ட பிற்பாடுதான் ஏற்படுறது. அதனாலதான் இப்போவும் வைதீகமான குடும்பங்கள்ல கல்யாணம் ஆனவுடனே மாட்டு பொண்ண உள்ள தொட சொல்ல மாட்டார். அவளுக்கு ஆச்சாரியாள்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் ஆன பிற்பாடுதான் அவ உள்ளுக்குள்ள எம்பெருமானுக்கு நிவேதன பொருளான அன்னபாகாதிகளை பண்ணி கொள்ள முடியும். அப்பதான் அதை நாமும் ஆறாந்தில எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியும். அதனால இந்த பஞ்ச சம்ஸ்காரம்னு சொல்றாளே, தாபம், புன்றம், தாசிய நாமம், மந்திரம், யஜ்யம்ங்கிறதான இந்த அஞ்சு. இந்த தாபம்ங்கிறதுனாலே வலது இடது புஜங்களிலே சங்கு சக்கராதிகளை பொறிக்கிறாளே, அது அது தாபம். அதுக்கப்புறம் எப்போதும் நெற்றியில மட்டும்தான் ஒரு திருமணம் எடுக்க முடியும். ஊனல் போட்டா கூட அவனுக்கு சமாஷணம் ஆகலன்னா அவன் துவாச குன்றங்களை எடுக்க முடியாது, 12 திருமணம் எடுக்க முடியாது. அது அந்த ஆச்சாரியன் தான் அவனுக்கு முத முதல்ல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிற போது விட்டுறான். அதனால த புன்றம், தாசிய நாமம் கேப்பார் ஆச்சாரியன், கேப்பார் உன் பேர் என்னன்னு. பேரு நல்லதா இருந்தா அதே பேரே சொல்வர். இல்ல அவன் ஏதாவது அடியன் பேரு ரமேஷ், சுரேஷ், அஸ்வின்னு ஏதாவது சொல்றான்னு சொல்லுவோம். அப்போ அதை மாத்திட்டு ராமானுஜதாசோஸ்மின்னு சொல்லுவா. அப்போ அந்த ராமானுஜதாசோஸ்மி பேர் வைக்கிறாளோனோ அதான் தாசிய நாமம். தாசோ ஒரு நாமத்தை சொல்லி தாசியஹாஸ்மின்னு சொல்றாளே, அது பண்ணி வைக்கிறாளே நம்ம, அதான் தாசிய நாமம். இப்போ தாபமாச்சு, குன்றமாச்சு, தாசிய நாமமாச்சு. அதுக்கப்புறம் அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம், ஸ்ரீமந்திரம் முதலான மந்திரங்களை பஞ்சசம்ஸ்கார காலத்துல ஆச்சாரியன் பண்ணி வைப்பான். அது சுவாமி தேசியன் சாரசாரங்கிற கிரந்தத்துல அஷட்கரணீயமாயிருக்கும்னு சாதிக்கிறார். தௌர்பாகியம் இப்ப இந்த காலத்துல ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒன்னா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறதுனால ஆச்சாரியன் தனித்தனியா அவளுக்கு உபதேசிக்க முடியல. அதாவது உபதேசிக்கிற ஆச்சாரியனுக்கு 2 காது, உபதேசம் பெறுகின்ற சிஷ்யனுக்கு 2 காது. இந்த 4 காதை தவிர 6வது காது, 5வது காது இல்லையான்னு கேட்க கூடாது. ஏன்னா மனுஷனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் 2 காது. அப்போ ஆச்சாரியனுக்கு 2 காது, உபதேசம் பண்ற ஆச்சாரியனுக்கு 2 காது, உபதேசம் பெறுகின்ற சிஷ்யனுக்கு 2 காது, 4 காது ஆச்சு. அஷட்கரணீயமா இருந்தா அப்போ 6வது காது கேட்காதபடின்னா. இப்பவும் பிரம்மோபதேசம் 6 காயத்ரி மந்திரம் ஆகும்போது வாத்தியார் பிள்ளையனுடைய அப்பாவுக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லி இத அவன் காதுல சொல்லுன்றார். இவர் சொல்ல சொல்ல அவனும் ஒம்பூரு அந்த மாதிரி ஒவ்வொரு பதமா அவர் சொல்ல இவன் இவன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேங்கதான். ஏன்னா இவன் நிச்சயம் சந்தியாவம் பண்ணான்னா இவனுக்கு, அதனால எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு வாத்தியார் சொல்ல சொல்ல சொல்றான். இப்போ இந்த பிரகரணத்தை அவ பத்னியும் பக்கத்துல இருக்கா, இத போட்டோ எடுக்கணுமே பிரம்மோபதேசத்தை, அதனால அந்த வீடியோ போட்டோகிராஃபர், ஸ்டில் போட்டோகிராஃபர் எல்லாம் அந்த பட்டு உள்ளே பூந்துக்கிறான். அஷட்கரணீயமா மந்திரங்களை உபதேசிக்கணும்னு தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார். நாம அன்றாட வாழ்க்கையில இப்ப பாக்குறது எப்படின்னா இத்தனை கோலாகலம், அந்த பிள்ளையனுடைய அப்பா, அவன் பக்கத்துல பிள்ளையுடைய அம்மா, அப்புறம் அவன் சொல்லி வைக்கிற வாத்தியார், அவருடைய அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடியோகிராஃபர், அதுக்கப்புறம் அந்த ஸ்டில் போட்டோகிராஃபர், இத்தனை பேரும் அந்த ஒடுவை சுற்றி ஒரு துணினால மறைச்சுட்டு இருக்காளே அதுக்குள்ள போயிடுறான். இது என்ன மந்திரோபதேசம்னு அடியேன் ஒரு சமயம் நினைச்சு பார்ப்பேன், இன்னுமையாவது இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்க ஆத்துல உபநயனாதிகள் பண்ணவரியான விஷயம் ஏற்பட்டதுன்னா அந்த கொன்றவனையும் உபதேசம் பண்ணிக்க போறவனையும் அந்த அப்பாவையும் புனல் போட்டு வைக்கிற அப்பாவையும் அவனுடைய பிள்ளையை காட்டிலும் மூணாவது மனுஷா காது கேட்காதபடி அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசிச்சேன்னா அது உங்களுக்கும் ஸ்ரேயசு, அந்த உபதேசம் பெறுகின்ற வட்டுவுக்கும் ஸ்ரேயசுன்னு சொல்லிக்கிறேன். இப்படி அஷ்டாட்சரமான ஓங்காரத்தை ஜபித்துக் கொண்டு எந்த பிரபந்தனானவன் பரமாத்மானை தியானிக்கிறானோ அதுதான் மிகச்சிறந்த உபனிஷதம். உபனிஷதம்னா வேற ஒண்ணும் இல்லை, அதுவே உபனிஷதம். ரகசியம்னா வேற ஒண்ணும் இல்லை, அதுவே தேவ ரகசியமும். இப்படி எவன் ஒருவன் அறிகினானோ அவன் பிரம்மத்தினுடைய மகிமையை அடைகிறான். பிரம்மமாகவே ஆல பிரம்மத்தினுடைய எவ்வளவு பிரம்மத்துக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுமோ அந்த பிரம்மானந்தத்தை இவனும் ஸ்ரீவைகுண்டத்திலே அந்த எம்பெருமானுக்கு எம்பெருமாட்டிக்கு துல்லியமாக இந்த ஜீவாத்மாவும் அனுபவிக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இந்த பிரம்மத்தினுடைய மகிமையானது இந்த உபனிஷத்தாகவே இருக்கிறது. மகிமானமித்யுபநிஷத்து சொல்லித்து இப்படி இந்த பிரம்மத்தினுடைய வித்தைகள் ஆப்னோதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமித்யுபநிஷத்துன்னு சொல்றதுனால இப்படி உள்ளது உள்ளபடி எவன் ஒருத்தன் அறிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மத்துக்கு சமமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி இதுதான் பிரம்மானந்தம், இதுதான் பிரம்மத்தினுடைய மகிமைன்னு சொல்லி இந்த உபனிஷத்தை கொண்டு முடிக்கிறது. அதுக்கு மேல ஞான யஜாதிகளை நாளைய தினம் பார்க்கலாம். கவிதாத்யசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.